ಜನಗದಿ ನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಬಾಕವಿದಾದ ಪಂಜಾಬ ಸಿಂದ ಉಜರಾತ ಮರಾತ ತಾವಿರ ಉಚ್ಚಲ ಭಂಗ ಇಂದಯ ಮಾಚಲ ಯಮುನಾರಂಗ ಉಚ್ಚಲ ದಬಸಿ ಸರಂಗ ಜಬಸುಭಂಗ ಜನಗಣ ಮಂಗಳ ನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಬಾಕವಿದಾದ ಜಯಗೆ ಜಯಗೆ ಜಯಗೆ ಜಯ ಜಯ ಜಯ ಜಯಗೆ வாழ்வினின் செம்மை செய்வனியே மான் புகழ் நீயே என் தமிழ் தாய் நீ வாண விழாது காப்பன நீயே வீரனி வீரமும் வெற்றியும் நீயே வாழ்வினின் செம்மையை செய்பவனியே மான் புகழ் நீயே என் தமிழ் தாய் விவான விழாது காப்பவனியே வீரனி வீரமும் வெற்றியும் நீயே தாழ்ந்திடும் நிலையினின் உணவிடு பேணும் தமிழனி நாளும் தலைகுனி வேணும் சுவிந்த நல்கினும் பைந்தமிழன்னாய் தோன்றுடனி உயிர் நான் மறப்பேனும் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினே ஓகேவா? போதும். நாளைக்கு டுமாரோ அன்னைக்கு டுமாரோ இப்போ என்ன பண்ண